ലക്ഷ്മീന്ദ്രസിംഹതവപാദ സരോജയുഗ്മേ ബ്രഹ്മേന്ദ്ര രുദ്ര മുനിബൃന്ദ ശിരോഭിവന്ദ്യേ ശ്രീമച്ഛടാര്യതിരാജ സുപൂജികേ ച ശുഭം മദീയ ഹൃദയം ദൃഢമസ്തു ലഗ്നം. നമസ്തസ്മൈ കസ്മൈ ജന ഭവതു നിഷ്കിഞ്ചന ജന സ്വയം രക്ഷാ ദീക്ഷാ സമധിക സമിന്ധാന ഈശതേ സുരാധീശ സ്വൈരക്ഷണ കുപിത ശാപായുധ വധൂ ദുഷത്ത ദുർജാത പ്രശമന പദാം ഭോജനതേ. സ്വാമിയുടെ திருநக்ஷத்திர மகோத்சவம் ரொம்ப அற்புதமான ரீதியில நடைபெற்று இருக்கு. அதுல எனக்கும் மண்ணும் மனம் வந்து கொண்டிருந்தாப்புல அந்த உபக்கிரம தினத்திலே மண்ணம் மிச்சங்கணம் ஆரம்பம் அதுலயே எனக்கு அன்னையும் கிடைக்கும் முடியாத ஒரு சுகதம் பிராப்தமாச்சு. முதலாளே வந்துட்டேன். கலிசாதுன்னு மகிழ்ச்சியெல்லாம் சொல்றாங்க. கலியுகம் பாபிஷ்டமான யுகம்னு அதுக்கு பிரசித்தி இருந்தாலும் மகர்ஷி எல்லாம் ரொம்ப ஆப்தாளா இருப்பா. கலி காலத்துல ரொம்ப சாதுவான காலம் சொல்றாங்க. ஸ்ரீரங்கத்துல இந்த சமயத்திலே அது முடியும். பிராச்சீன காலம் ரொம்ப வசந்த காலம் புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த காலத்துல இல்லாத ஒரு சௌபாகியம் இந்த காலத்துல கிடைச்சிருக்கு. அந்த காலத்துல இருந்தாலும் தெரியுமா, அங்க பௌர்ணமி சுவாமியும் எழுதிட்டு இருக்க அந்த 42 ஆம் பட்டாணிகள் அங்க ஆசிரமத்துல ஆண்டவன் தான் இருக்க. ஆனா ஒருத்தருக்கு சந்திக்கிறது பவுண்டரி ஒரு சுவாமியும் 41 ஆம் பட்டாணிகளும் நீராட்டத்துக்காக ஒரு சுவாமி இருக்கும். இங்க ஒட்டாணிகா வேலை நீராட்டம் மட்டும் வரைச்சு அவர் கொஞ்சம் அவங்க முழுதுவான திரும்பி நேரத்துல கொஞ்சம் ஒருத்தருக்கு மாற்று சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஒருத்தருக்கு சந்திக்கிறதுங்க பார்த்தீங்க. பிரதோஷ காலத்துல அழகிங்க அனுசாரம் இருக்கும். இந்த சுமன் கிட்ட யாருக்குமே இந்த காலத்துல இந்த சுமன் கிட்டே இருக்கு. அங்க இந்த சுமனை சேவிச்சுட்டு பிரதோஷ காலத்துல ரங்கநாதன் சந்தி போக மாட்டாரா. இந்த சுமனை சேவிச்சுட்டு பத்து போவா அழகிங்க அனுசாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. ரொம்ப சந்தோஷம் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தை சொல்றதே இல்லை. அப்ப மேல காசு கிட்ட அவா கூட வந்து அவ்வளோ ரெண்டவங்க இங்க வந்து பாத்துருக்கேன். அவள்தான் கூட இங்க பிரதோஷம் சேவிச்சிருக்கா. அந்த தசைக்கு மாறி கொடுத்து இந்த வார்த்தைக்குதான் வந்து மாறி போச்சு. அந்த சௌஜன்யத்துக்கு பிரதான காரணம் முக்குழைக்கு ஆசிரமத்துக்கே போய் தெரிவாளா இருந்தா அவள் நமஸ்காரம் பண்றது அவளோட குலாவது அப்படின்றதான ஒரு சந்தர்ப்பம். அப்புறம் திருநஷ்ட போக்குவரத்து எல்லாம் முக்குழைகள் தான் ஆரம்பம். அதுக்கு முன்னே கிடையாது. ஒருத்தர் கூட இந்த ஆசிரமங்களிலிருந்து வந்து கலந்து வரல. யாரும் கூப்பிடல. அப்புறம் பத்திரிகை வச்சு நான் ஒரு மரியாதைக்காக கூப்பிட ஒருத்தரும் வந்ததில்லை. அப்படி இருந்த தசை மாறி போய் இப்போ அந்தந்த சம்பிரதாயம் வெவ்வேறையா இருந்தாலும் அவளுக்கும் தனித்தனியாக சிஷ்யால் நிறைய இருந்தாலும் இப்போ ஒரு சௌஹார்த்தம் இதுலயும் இந்த சௌஹார்த்தம் அப்படாத சிறப்பு இருக்கு. இருந்தாலும் இந்த பிரகிருதம் பௌர்ணமி சுவாமி ஆசிரமத்துக்கும் இந்த ஆசிரமத்துக்கும் சௌஹார்த்தம் அத்தியாபி அனுவர்த்தமானமா இருக்கு. இப்போ நான் ஆசிரமத்துக்கு வரும்போது எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சதே சுவாமி. சன்னியாசம் பண்ணிக்கிச்சு பெரிய விஷயங்கள் எடுத்துச்சு காஷா வாங்கி வாங்கிட்டேன். இங்க அனுகிரகம் பண்ணியாச்சு. பட்டாபிஷேகம் வரும்போது அப்படியே 11 வருடம் பட்டாபிஷேகம். அப்போ தட்டுல ஸ்வர்ண சக்கரங்கள் தங்க காட்சிகள் வச்சு அபிஷேகம் பண்றோம். அப்போ சுவாமி தான் எனக்காக ஒரு நியமத்தை கூட விட்டாச்சு. எனக்கு நாங்களாம் தங்க பாத்திரம் வெள்ளி பாத்திரங்கள் இதெல்லாம் தொடுவோம். ஏன்னா திருவாராத்துக்கு எங்களுக்கு திருவாராயன் பிராப்தமா இருந்ததுனால எங்களுக்கு 2 வேஷம் உண்டு. திருவாரூர்ல போனா ராஜ வேஷம், ஆசிரமத்துக்கு இருந்தா சன்னியாசி வேஷம். அவளுக்கு ஒரே வேஷம் தான் எப்பவும் சன்னியாசி. காவல் பாத்திரம் தான் தொடலாம். திருவாரூர் திருவாரூர் கூட கொட்டாச்சுதான் வச்சிருப்பாரு. அதனால அந்த பட்டாபிஷேகம் மாத்திரம் அந்த கூச்சி கருத்து புரோஷிச்சு தங்க காசு அதை வச்சு அனுகூலம் பண்ணியாச்சு. அது ஒரே ஒரு தடவை எனக்காக நியமித்து விட்டாங்க. அப்படி சொன்னா அது சௌஹார்த்தத்துக்கு ரசம் அது தெரியும் தொடக்கூடாது தெரியும். அது இப்படி சொன்னா அழகா இருக்கும். சொன்னத்தை தொடக்கூடாதுன்னு சுவாமிக்கு என்னைக்குமே மறக்காது. தொடக்கூடாதுன்னு தெரியும். இருந்தாலும் ஒரு மங்களமான கால விஜயத்துல தன் கையால் தொட்ட அபிஷேகம் ஆசைப்படுற போது அவளுக்கான சில நியமத்தை விடுறது உண்டு. ஆச்சாரியன் சிஷ்யன் இருக்க சிஷ்யன் சாப்பிட வந்துட்டாங்கன்னா ஆச்சாரியன் இந்த காம்சி போஜன நியாயம்னு சொல்லுவாங்க. எத்தனையோ அர்த்தம் உண்டு. இது ஒரு அர்த்தம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆச்சாரியன் வெங்கல பாத்திரம் சாப்பிடுறது சாப்பிடுற தட்டு சிஷ்யன் வந்துட்டானே. ஏன்னா வெங்கல பாத்திரம் கூட இலையெல்லாம் போட்டு சாப்பிடும். ஏன்னா சிஷ்யன் ஆச்சாரியன் சாப்பிட மிச்சத்தை சாப்பிடணும். வெங்கல பாத்திரமா இருந்தா அது இருந்து மிச்சத்தை சாப்பிடணும். இலையா இருந்தா அதை எடுத்து சாப்பிடலாம். அதுதான் சிஷ்யன் அனுபவித்துக்கிட்டா தன் தெய்வத்தை விடுறது வழக்கம் என்று ஆச்சாரி. அந்த மாதிரி அபிபாவளுடைய பிரார்த்தனைக்காக சுவாமிக்கு தங்கத்தை தொடரக்கூடாது தெரியுமா இருந்தாலும் அவளுடைய பிரார்த்தனை பேர்ல சுகமான அஸ்தமா இருக்கிறதுனால தெரிஞ்சேதான் செய்யாச்சுன்னு என்னுடைய எண்ணம். தெரியாது செய்துட்டேன்னு சொன்னா அந்த சௌஹார்த்தத்துக்கு ஒரு கணக்கும் வரும் இல்லையா? நனவு வந்தது சொன்னாதான் அந்த சௌஹார்த்தத்து கலக்கம் இல்லாம தெரியும். அந்த மாதிரி பட்டாபடி பண்ணியது அந்த முகூர்த்தம் அந்த அஸ்த விசேஷம் இந்த 10 வருஷ காலத்துல நீங்களாம் பாத்துக்கலாம். லட்சுமி சிம்மன் அது கோலாகலமான ரீதியில சஞ்சாரம் பண்ண வந்தது. இந்த திருலட்சத்துல இந்த 9 நாள் 7 நாள் எனக்கு எதுவும் சந்தர்ப்பம் கிடைச்சது. சில சமயங்கள் எங்கேயாவது ரொம்ப தூரத்தில் ஆகும்ட்டான்னா ரொம்ப கஷ்டம். அதுக்காக என்ன பண்றீங்க, அகோபுரத்துல இருந்து வந்து அங்க அகோபுரேஸ்வரரை சேவிச்சுட்டு திருவேங்கமான சேவிச்சுட்டு காஞ்சிபுரத்துல தேவப்பெருமான சேவிச்சுட்டு ரங்கநாதன் ஸ்ரீரங்கமே முதலா இருந்தா கூட கடைசியில எனக்கு பிராப்தமாச்சு. இப்படி சுவாமியுடைய திருலட்சம் மகோத்சவத்துக்காக ஓடோடி வந்திருக்கேன். சுவாமியுடைய திருவுளம் ரொம்ப விசதமான திருவுளம். சன்னியாசாசிரமத்துக்கு முக்கியமா வேண்டியதுன்னு கேட்டா சாந்தி வைராக்கியம் இதெல்லாம் போடும். இதெல்லாம் சுவாமிகிட்ட பரிபூர்ணமா. ஆனா எனக்கும் ஆனாலும் நான் சில காரியங்கள் ஆசிரமத்தை அனுசரித்து செய்ய வேண்டும். மதம் என்பது விஸ்தமான கூட எங்க பக்கம் சிஷ்டா இருக்கா. இந்த லோக சம்ரட்சணத்துக்காக தான் இந்த ஆஸ்தானமே ஏற்பட்டது. அகோபல் மடத்துக்கு என்ன ஒரு பெருமைன்னு கேட்டா, இந்த சாதாரண மனுஷிய ஆரம்பிக்கல, சிஷ்ய சங்கிரகணத்துக்காக ஆரம்பிக்கல, லட்சுமி நிகழ்ச்சி ஆரம்பிச்சு வச்சா இந்த அந்த மாதிரியா சிஷ்ய அனுகிரகத்துக்காக தான் இந்த மடமானது ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரியா வந்து இந்த லட்சுமி நிகழ்ச்சி இந்த மடத்தை ஆரம்பிச்சுச்சா இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. கலிகாலத்துல ஜனங்களா பாபாத்மாக்களா போய் பாபகாரத்தையே பண்ணி நரகத்துக்கு நாத்திரங்காரராக இருக்கிறார். இவ அத்தனை பேர் பெருமாளுக்கு குழந்தையா இருந்தாலே இவா எப்படியா உஜீவிப்பிருக்கு, இவாளுக்கு எப்படியா மோட்சம் கொடுக்கணும் சிந்தை முதல் முதல் யாருக்கு உண்டு. அதுக்கப்புறம் அநேக பேர் உண்டாயிரு. முதல்ல உண்டானது யாருக்குன்னு கேட்டா தான், அதுவும் தமிழ்நாட்டு வருஷம்னு சொன்னது இல்ல, ஆந்திர தேசத்து பெருமாளுக்கு அந்த மாதிரி எண்ணம் உண்டாச்சு. ஆனா ஜனங்களுக்கு தத்துவத்தை உபதேசம் பண்ணணும்னு எண்ணம் வந்தோடனே யார் உபதேசம் பண்ணா தானே போய் உபதேசம் பண்ணலாம்னு ஜனங்கள் பயப்படுவா. தான் உபதேசம் பண்ணா அது சாத்தகம் ஆறுதல் இல்லையா. திருவள்ளுவர் கீதோபதேசத்திலேருந்தே ஸ்பஷ்டமா போச்சு. கீதை உபதேசம் பண்ணா சரணாதி பண்ணுன்னு சொன்னா கடைசி ஸ்லோகத்துல மாமேகம் சரணம் சொன்னா கடைசியில என்ன ஆச்சு, ஸ்திதோஸ்தி கத்த சந்தேகம் சந்தேகம்லாம் போச்சு. நான் பிரகிருத்தி இருக்கிறாரு நீ கரிஷே வச்சனந்தவான்னு சொன்ன கரிஷே வச்சனந்தவான்னு சொன்னே அர்ஜுனன். இந்த வார்த்தையை நாம் சொல்லியிருந்தா சைபர் போடுவா, இந்த கண்ணன் சொல்லிருந்தா முட்டாள்தன வார்த்தையா இருந்தா கூட அது எல்லாரும் சரியும் சொல்றா. வச்சனந்தவா வச்சன கரிஷே சொல்ல முடியுமே, சொல்லாம சரியா வார்த்தை ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் சரியா இருக்க வார்த்தையை செய்ய முடியுமே. அவ இன்னொருத்தர் சொன்ன வார்த்தையை செய்யுதா வார்த்தையை சொல்ல முடியும். அந்த வார்த்தையை அவன் சொல்லிட்டான் யாரு அர்ஜுன் சொல்றான். கண்ணன் சொன்னான் கரிஷே வச்சன் அவ வச்சனம் கரிஷேனா கண்ணனுடைய வார்த்தையை நான் செய்யலேன்னா வார்த்தையை செய்யணும். அவன் தானே செய்யலன்னா வார்த்தைக்கு பிரயோகர்த்தா சப்த பிரயோகர்த்தா அர்ஜுன் கிருஷ்ணன் தானே. அந்த வார்த்தை நான் செய்யலேன்னா பாதிக்குமா இல்லையா இல்லையா, யாரோ வச்சுடா இல்லையா, தப்பி தொடர்லையா தப்பு இல்லையா இப்ப மட்டும் இல்லையா கரிஷே வச்சன் என்ன அவருக்குதிகம் சர்வன் கருஷன் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் தான் எல்லாரும் கரிசே வஜந்தவாருக்கு வாட்டியாக தொகுப்பும் யுத்தாதிகம் சர்வம் கரிசே வஜன்தான் கரிசே அதுக்கு பாஷ்ய காரணம் பண்ணாருன்னா தொகுத்தம் யுத்தாதிகம் சர்வம் கரிசி கீத உபதேசம் கடைசி ஸ்லோகத்தை கேட்டாம் சொன்ன வார்த்தை ஸ்திதோஸ்மி பிரகிருதிங்கதோஸ்மி கத சந்தேகா சந்தேகம் எல்லாம் போயிடுது கரிசே வஜந்தவான்னு சொன்ன பாருங்க அதுக்கு அது வியாக்கியம் பண்ணாரு பாஷ்யக்காரர் யுத்தாதிகம் சர்வம் கரிஷே மூலம் சாஸ்திரச்சந்திர சுவாமி தேசியம் ஆதிபதியான சரணாகதிகளுக்கு சங்கரிக்கதே அப்பதான் வார்த்தை வளரும். யுத்தம் மட்டுமில்ல, யுத்தம் முதலானவற்றை செய்கிறேன்னா சொல்றது சொல்றது ஆதிபதியான சரணாகதிகளை பற்றி இருக்கிறேன். அதுக்கு மேல ஒரு கேள்வி இல்லையா, யுத்தம் தானே பண்ணா சரணாகதி பண்ணலையு கேள்வி இருக்கு. அனுஷ்டானத்து விஸ்மூர்த்தி வசாத்து தாத்திரம் செஞ்சீங்க சரணாகதி பண்றேன்னா யுத்தாதிகம் யுத்த பதினாலே யுத்தம் சொல்றாரு, ஆதி பதினாலே சரணாகதி சங்கிருக்காரு, சரணாகதி பண்ணலையே அனுஷ்டானத்து விஸ்மூர்த்தி வசாத்து. இதை சாட்சாத் சர்வைக்கு நான் எப்படி உபதேசம் பண்றேன், அர்ஜுன் கேட்டுக்கா விஸ்மூர்த்தி ஆகுதுன்னு அணுகீத்தி உபதேசம் பண்ணாலும் அது மறந்து போய் தான் அப்படி சொல்றேன். கண்ணா நீ கீதை சொன்னா மறந்து போச்சுடா, யுத்தத்துல சம்பிரம்சனா இருந்துட்டேன், யுத்தம் பண்ணிட்டேன் சொல்லு மறந்து போச்சுடா மறுபடியும் சொல்லுன்னு அசிஷனா உனக்கு சொல்றா எனக்கு மறந்து போச்சு விட்டா சொல்றேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசனை பண்ணி அணுகீத்தையும் சொல்ற அவனுக்கு அவனுக்கு நிக்கு வந்து அந்த அணுகீத்தையே வந்துடாது இல்லையா, அதனால அவனுக்கு மறந்து போச்சு அவனு சரணாகி பண்ணல அப்படின்னு இல்லையா. அதனால பெருமாளுக்கு இனிமேல் நம்ம யாருக்கும் உபதேசம் பண்ணணும்னு பதில் போச்சு. ஏன்னா தான் எதை பிரதான உபதேசம் பண்றானோ அது யாரும் சரி செய்யல, அது சரணாகதி பண்ணுன்னு சொன்னா அது பண்ணலையே, அவனுக்கு பண்ண உபதேசம் நமக்கு பண்ணிக்கல. அதனால ஒரு ஸ்லோகம் கீதா சங்கருக்கு பிரபன்னம் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ட சாஸ்திராவணம் ரொம்ப அழகான வார்த்தை. பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ட அர்ஜுன உத்தேசிச்சு கீதை உபதேசம் பண்ண பரிசுக்கு நமக்கு தான் அதுதான் வேண்டாம், எது வேணும் அதுதான் அந்த மாதிரி அந்த அதனால என்னது அவரை உத்தேசிச்சாரு கண்ணுக்குட்டியை காட்டி பாலை இவன் கண்ணு எடுத்து போறான், கண்ணுக்குட்டியில பால் வராது, அது கொஞ்சம் சுரந்து விட்டு இவன் கட்டு. அதுபோல அர்ஜுனுக்கா உபதேசம் பண்ணது அர்ஜுன் சரணாகதி பண்ணவே இல்லை, கண்டிப்பா சொர்க்கத்துக்கு தான் போனார். அவளைதான் மோட்சமே கிடையாது, பெருமாள் கூட படுத்திருந்தா ஒரே படிக்கல் படுத்திருந்தா ஒரே டபுள் பால் சாட்டுக்கா ஒரே தமிழ் சாட்டுக்கா எல்லாம் உண்டு, இருந்தாலும் மோட்சம் கிடைக்கல சரணாகதி பண்ணாரு. பாண்டவத்துல அப்புறம் தான் அவரை சொல்லி தான் மோட்சம் போகவே அந்த மாதிரி சரி நாம